ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே நிஹமாந்த மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாச்சியாராஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாகுரவே நமஹ, சீதரங்க மகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. சீரொன்று தோப்புல திருவேங்கடமுடையான் பாரந்த சொன்ன பழமொழியுள் ஓர் ஒன்று தானேயமையாதோ, தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ பழவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தாயாருடைய விஷயமாக சுவாமி தேசிகன் நமக்கு அரிய பக்குஷமாக சாதித்த அந்த ஸ்ரீஸ்மிருதியை நாம் இங்கே அனுபவிச்சுருக்கோம். இதுவரை 22 ஸ்லோகங்கள் நமக்கு அனுகிரகமாயிருக்கு. கீழ்ஸ்லோகமான அந்த 22வது ஸ்லோகத்திலே சம்பத்தியந்தே பவபயதமி பாவனத்வத்பிரசாதாத்து அப்படின்னு சொல்லிட்டு பூயோ பூயோ திசதின்னு சொல்லி சுவாமி தேசிய நாங்கள் முடிக்கிறார். இதை சாதிச்ச விஷயமானது ஒரு ரூபாய் அனுஷ்டானம் பண்ணின ஜீவன் இனிமேயும் தாயார்கிட்ட வேண்டத்துக்கு ஒண்ணுமில்லை, கேட்கும் முன்பே அவளே பகவத்பக்தியை நமக்கு வேண்டிய ஐஸ்வர்யாதிகளை எது புருஷார்த்தமோ அந்த வஸ்துவை ஆனுஷங்கிகமாகவே கொடுக்கிறா நமக்கு. இந்த சம்சாரமாகிய காலராத்திரிக்கு ஓர் உதய சூரியன் போலே நமக்கு அவ அனுகிரகம் பண்றா, நம்முடைய பாபத்தை போக்குறா. சகார மாதா ராமஸ்ய மங்களாணி மனஸ்வினின்னு சொல்லிட்டு மூன்று மாதாக்கள் எப்படி அனுகிரகம் பண்ணாரோ அந்த ரீதியிலே நமக்கு அனுகிரகம் பண்ணி இனிமேயும் நாம் அவரிடம் கேட்பதற்கு ஒன்றுமில்லை, கற்பகம் நீய நற்பதம் தருதலின் என்றபடியே அனுகிரகமானது பூயோ பூயோ என்னும்படி மறுபடியும் மகத்தான அனுகிரகமா நமக்கு கொடுத்துருக்கான்னு பார்த்தோம். இன்றைய தினம் 23வது பாசுரம் அந்த ஸ்லோகத்தை நம்ம சேவிக்கணும். ஒரு ஸ்லோகத்தை பார்த்துட்டு அப்புறம் அர்த்தத்தை பிரவேசம் பண்ணலாம். மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்வோகம் ஜரணி வயோ ரேகலட்சம் தயாயாஹ தத்தோயுஷ்மரிஜனதேசிகைரவியதஸ்மம் கிம் தே பூய பிரயமிதி கிள ஸ்மேரவக்த்ரா விபாசி அப்படின்னு ஸ்லோகம். இதிலே தாத்பர்யார்த்தம் என்னன்னு பார்க்கணும்னா, இப்படி தேசிகனுடைய அந்த பாரமை காந்தியம் வேறு ஒருவரையும் நாடாதி நாடாது சென்று தாயார் பெருமாளை மட்டுமே நாடுவது எல்லாத்துக்கும், அத விராட்டி கடாட்சம் பண்ணி தன்னுடைய திருமுக மண்டலத்தை விகசிச்சுக்கிறா. அப்படி நம் பக்கம் அந்த திருமண்டலத்தை திருப்பி நம்மளை கடாட்சம் பண்ணும்போது தேசிகன் தாயார் தமக்கு செய்த உபகாரங்களை மனசுல ஸ்மரிச்சுண்டு இதுக்கப்புறம் நான் உன்னிடம் வேண்டுவது ஒன்றுமில்லை அம்மா அப்படின்ட்டு சொல்றா. அதாவது இதுல பெருமாளும் தாயாரும் தனக்கு பண்ண உபகாராதிகள் என்ன, முதல்ல மாதாதேவி அப்படின்னு, அதாவது பிராட்டு தான் நமக்கு மாதா, தோம் மாதா சர்வலோகானாம் சகல்லோகங்களுக்கும் நீயே மாதா, தேவதேவோ ஹரிஹி பிதா எல்லா லோகங்களுக்கும் பிதா யாரு அப்படின்னா தேவதேவனான ஹரி அப்படின்னு இந்திரன் சொல்றான். பாஷிகார் இந்த சரணாகதி கர்ஜத்தை சாய்கிறார். துவமேவ மாதா ச பிதாஹ துவமேவ துவமேவ பந்துச்ச குரு துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ தேவ அப்படின்னு சாய்கிறார். வேதமும் சொல்றது மாதேவோ பவா அப்படின்னு சொல்லுது. வாசுதேவகா சர்வம் அப்படின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கு. இப்போ இந்த பெருமாளும் பிராட்டியும் தான் நமக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவையென்ன நியாயங்களேன்னு சொல்லிட்டு நம்மாழ்வா திருவாய்மொழியிலே அற்புதமா சாதிக்கிற. சரி, இந்த பெருமாளும் பிராட்டியும் நமக்கு என்ன உபகாரம் பண்ணா அப்படின்னு பார்த்தாக்கா அசத்கல்பனா கல்பவனானவன். எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது, நான் ஒரு அசத்தா இருக்கேன்மா, எது வந்து யாரை சேவிக்கணும், அது சேவிக்கப்பட்ட வஸ்துடைய பெருமை என்ன, எது புருஷார்த்தம், எது வந்து உபாய உபயம்னு தெரியாம இருக்கேன். அப்படி பிறந்த இந்த ஜீவாத்மாவை இந்த பிறவி என்னன்னு உணர்த்துறா, முதல்ல உணர்த்தி தத்துவம் எதுன்னு புரிய வைக்கிறா. நம்முடைய ஜென்மா என்ன, வேத அத்தியனம் பண்ணக்கூடிய ஜென்மாவிலே நாம் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே பிறந்திருக்கோம். சரி, வேதம் வந்து அபூர்ஷயம் அனாதி, இது தெரிஞ்சுக்கணும். முதல்ல அத்தியனம் பண்ண பரம்பையிலே வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். இதான் பிறவி உணர்த்தி அப்படின்னா. அடுத்தது தத்துவ ஞானம், எது தத்துவம், சித்து அச்சித்து இறை என்ற தத்துவம் இருக்கு. சித்தானது இந்த உயிருள்ள வஸ்துக்கள், அஜித்தான ஜலப்பொருள்கள், அதை தவிர்த்து பிரம்மமாகிய இறை இருக்கு. தனியா ஒன்னு இருக்கு ஒரு வஸ்து, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு. இந்த ஜீவாத்மாவானது இந்த பரமாத்மாவிற்கு சரீரமாக இருக்கு, சரீர ஆத்மபாவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நானே அகம் பிரம்மாஸ்மி என்றபடி இல்லாமல் சரீர ஆத்மபாவத்தோட பிரம்மம்னு ஒண்ணு தனியா இருக்கு, சித்து அச்சித்துன்னு தனியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதை தெரியப்படுத்துறது பெருமாள் பிராட்டி. அதை பிறப்பித்து நல்ல ஆச்சாரியாரிடத்தை நமக்கு அன்வயத்தை ஏற்படுத்துறா. நம்ம பரம்பரைக்கு நல்ல ஆச்சாரியன் யாருன்ட்டு எங்கேயோ சுத்திந்தவாளுதான் கொண்டு கடைசியில பஞ்சசம்ஸ்காரமும் சரணாகதியும் பண்ண வைக்கிறது பெருமாளும் பிராட்டி தான். நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் பார்த்த கார் இருக்கு, ஆட்டோ இருக்கு, அதை எடுத்துன்னு போய் நேரா சீம தாண்டவன்ட்டையும் சீமத்த அரிசிங்கிட்டையும் பரநியாசம் பண்ணி வந்துட்டோம், 5 நிமிஷம் வேலை நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த உபாயம், அந்த உபதேசம், பிரம்மம் எது அறிஞ்சுக்கிற அந்த விஷயத்தை உபதேசம் பண்ணக்கூடிய யாருன்னா பெருமாளுக்கு ஒண்டிதான் யோகிதை இருக்கு. பெருமாள் ஒவ்வொருத்தரையும் நமக்கோசம் இங்க வர முடியாது, அதனாலே நம்ம ஆச்சாரியால் ரூபத்திலே அவனே இருந்து உபதேசம் பண்ணி அவா வந்து இவன் தான் பெருமாள், இவனை உபாசின்னு சொல்லிட்டு ஒரு கையை காட்டுறான். நமக்கு நமக்கோசம் பெருமாளுட மிக்க பரிவோட ஒரு கட்டாட்சம் பண்ணி இந்த ஆத்மாவை பெருமாளிடத்தை சேர்ப்பிக்கிறார் ஆச்சாரியால். இப்ப இந்த ஆச்சாரியமுக்கே பண்ணாத சரணாகதி சரணாகதியால நமக்கு என்ன புருஷார்த்தம் கிடைக்கிறதுன்னா, எண்டுமே திரும்பி வர முடியாத லோகமான ஸ்ரீவைகுண்டம் நமக்கு பிராப்தமாகுது இல்லையா. அதனாலே உன் சொரூபம் என்னன்னு ஆச்சாரியிட்ட சேர்த்து காட்டுறா. சொரூபமான என்ன சொரூபம்னா மோக்ஷ, அதுல துறை, அதுல ஆசை, அதை உண்டாக்கி அந்த மோக்ஷத்துக்கு போனா என்னன்னா சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சாரியமுக்கு என்ன பரதவர்ப்பணத்தை பண்ணி வைக்கிறார். நம்ம என்ன சொல்றோம், சுவாமி எனக்கு நாளைக்கு காரதால மோட்சம் வேண்டாம், நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்னுடைய தேக அவசானத்தின் போது எனக்கு மோட்சம் கொடுன்னு பிரார்த்தனை பண்றோம் பெருமாள் கிட்ட. அதான் சுவாமி தேசிகன் நியாச தசகத்தை சாதிச்ச மாதிரி ஸ்ரீமன் அபீஷ்ட பரதா துவாமஸ்பி சரணங்கதா ஏதது தேகாவசானே மாம் தொற்பாதம் பிராப்பய ஸ்வயம்னு சொன்னார் இல்லையா. என்ன கேட்கிறோம், இந்த தேக அழிவின் போது எனக்கு மோக்ஷம் வரதுன்னு அதே சொன்னார். தேகம் முடியும் போது உனக்கு மோட்சம் கொடுக்குறேன். ஏன்னா இப்பெல்லாம் ஆர்த்த பிரபத்தி பண்றவா யாரும் கிடையாது. இப்ப இந்த க்ஷணம் எனக்கு மோட்சம் வேணும் கேட்டா கொடுக்கட்டு பெருமா சித்தமா இருக்கான். ஆனா நம்முடைய சம்சார பந்தமானது, நாம் சம்சாரத்தை வச்சுக்கொண்டு அந்த இச்சையானது, இந்த ஆசையானது நம்மள காலம் கடத்த வைக்கிறது. அதனாலே பெருமாள் நீ இருக்கிற காலம் வரைக்கும் பண்ண போகிற பாவத்தை ஒத்துக்கோ, இது முன்னாடி பண்ண பாவத்தை நான் ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்லி அதுவரையும் சரணாகதி க்ஷணத்து வரையும் தான் முன்னாடி பண்ண முன் செய்த வினையும், அதாவது அந்த பாவங்களையும் ஒத்துண்ட பாவத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நாம் ஒத்துண்ட பாவத்துக்கு நம்முடைய நிர்யாணம், அதாவது இந்த ஜீவன் உடலை விட்டு பிரியும் போது அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழிச்சு பெருமாள் நமக்கு அருளாலை விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார் என்னும்படியாக நமக்கு வைகுண்டம் பிராப்தம் பண்ண அனுகிரகம் பண்ண பெருமாள். அப்படி நம்ம அவடத்துல என் தேக அவசானத்தின் போதுதான் மோட்சம் வேண்டும் பிரார்த்தனை பண்ணும்போது பெருமாள் திருவிழா கொஞ்சம் கஷ்டப்படுறது. நாளைக்கே வைகுண்டத்துக்கு வானு கூப்பிடுறேன், இவன் வந்து கொஞ்சம் வாழ்ந்துட்டு வரான்னு சொல்றானே, அதனாலே நான் விளம்பித்து கொஞ்ச நாள் இருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது திருவுள்ளன் வந்து சரி போ வரேன்னு சொல்ற, அது சந்தோஷம்டா எனக்கு அப்படின்னு பெருமாள் திருவுள்ள பத்தி நம்ம கேட்கும் போது கொடுக்குறானே அந்த வைகுண்டத்தை, வைகுண்ட பிராப்திய, அது அவன் பண்ண பெரிய கிருப்பை இல்லையே. முடியாது நாளைக்கே வந்து இன்னைக்கும் கதை குளோஸ் அப்படின்னு சொல்லாம பெருமாள் நாம் விளம்பித்து கேட்கும் அந்த பிரார்த்தனையும் தான் திருவுள்ளத்தை நிறுத்தி நமக்கு வந்து அனுகிரகம் பண்ற. சரி, இருந்த சரணாகதி பண்ணி இருந்த நாள் வரைக்கும் என்ன உத்தரகைங்கரியம் என்ன பண்ணணும், அதை இப்படி இப்படி பண்ணணும் சொல்லிட்டு பாஷிகார் சுவாமி தேசிகன் போல ஆச்சாரியால் நமக்கு காண்பித்து கொடுத்து அவ என்னென்ன பண்ணணும்னு சொன்னதெல்லாம் நம்ம செய்ய வைக்கிறான் இந்த பெருமாள் இல்லையா. இதை விட பெரிய ஒரு பெரிய அனுகிரகம் ஒரு ஜீவாத்மாக்கு இந்த லோகத்தை என்ன வேண்டும் சுவாமி இல்லையா. இதற்கு மேல் நாம் அவரிடத்துல வேண்டுவது ஒன்றுமில்லை, வேற ஒண்ணு என்ன கேட்க முடியும் நம்ம அவகிட்ட, வேற ஒண்ணும். இதுதான் லைஃப்ல முக்கியமானது ஒரு வைஷ்ணவனுக்கு இதுதான். இதை தவிர்த்து வேற ஏதாவது இருந்துனாக்கா தாயாரே நீ சொல்லு திருவாய் மலர்ந்தருள்னு பிரார்த்தனை பண்ற. மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்வோகம் ஜனன இவையோ ஏகலட்சம் தயாயா தத்தோ யுஷ்பத் பரிஜனதயா தேசிகைரவ்யதத்வம் கிம் தே பூய ஸ்மிரமிதி கிள ஸ்மேரபக்திர விபாசி பிரியமிதி கிள அப்படின்னு போட்ட. பிரியம் ஆசை வேற என்ன இருக்கு கிளா சொல்லு, தேசிகைன்னு போட்ட அதுதான் அற்புதமான வார்த்தை. ஆச்சாரியனை அவரிடத்தையே சேர்த்து அவ மூலமா வரதர்ப்பணம் பண்ணி நமக்கு வேண்டியதை பெருமாள் அனுகிரகிக்கிறான். ஏகலட்சம் உங்கள் இருவருடைய அனுகிரகம் இருக்கே, அந்த தயை இருக்கே, யுவயோகோ தயை இருக்கே, அது ஏகலட்சியமாய் அதற்கு நான் ஆளானேன் அப்படின்னு சொன்ன. அதாவது இந்த இடத்துல அகம் இவரோ ஏகலட்சம் பவாமியம்னா உங்களுடைய ஒரே இலக்காக நான் ஆனேன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறேன். அதாவது இந்த ஜீவாத்மாவுக்கு அனுகிரகம் பண்றதுதான் அவளுக்கோட சொரூபம். அதனால் அவளுடைய அவள் விடுற அம்புக்கு நம்ம இலக்காயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இந்தட்ல. தத்தோ யுஷ்பத் பரிஜனதயா அப்படின்னு உனக்குடான் தாசபூதன் கிங்கரன், கிங்கரன் ஆள்னு அர்த்தம், நகர் நம்பிக்கை ஆளுரியேனாய் அரியேன் பெற்ற நன்மையன்னு சொன்னார் முதலியாழ்வார். இந்த நகர நம்பியான இந்த சடகோபன் இருக்காரு, அவருக்கு நான் ஆளுரி, அவருடைய தாசபோதன், அவருடைய வேலையாள் இல்லையா. அப்படியான கிங்கரன் என்னை ஆக்கி ஆச்சாரியமுக்குன்னு எனக்கு ஒரு பரதர்ப்பணம் பண்ணி வச்சு வைகுண்டத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். தவ பரிஜன பவாம் காமயத்தே, உன்னுடைய பரிஜனம், உன்னுடைய பரிஜனம், உன்னுடைய வேலை செய்ய ஆள் இருக்கானே, அந்த ஆழ்வானி ஆனி எனக்கு ஆசை. தேசி ககா தேசி கைகின்னு போட்டார் இந்த ஏவம் மம சமந்த சௌபாகிய பூர்த்தி. இது என்னுடைய சௌபாகிய பூர்த்தி, இந்த ஆச்சாரியன் நீ காட்டி கொடுத்தது எனக்கு. அதாவது ஆச்சாரியால் பண்ணக்கூடிய ஒரு விஷயமானது அதுக்கு மேலே யாராலும் பண்ண முடியாது. அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணான், அந்த அவனை அடைய வேண்டிய உபாயமானதை அவனே தான் உபதேசம் பண்ணணும். அதனாலே அவனே கிருஷ்ணாவதாரத்திலே பீதகவா அடைப்பிலான் பெருமை குருவாகி வந்து நமக்கு வந்து அற்புதமான கீதையை கொடுத்துட்டு போனார். இந்த ஆச்சாரியர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, நம்மெல்லாம் பெருமாளுடைய வஸ்து இல்லையா? சரி, இது ஒரு திருஷ்டாந்தம் காட்டுற சுவாமி தேசிகன் ரகசத்ரே சாரத்தில். ஒரு ராஜா தன்னுடைய பரிசனத்தோட, அதாவது தன்னுடைய பத்னி குழந்தையோட காட்டுக்கு வேட்டைக்கு போறான். போற இடத்திலே வழிமாறி போயிருந்து அந்த குழந்தை தனிச்சு போறது. ராஜா திரும்பி போறான், குழந்தைய காண முடியல. இந்த குழந்தை ஏதோ தட்டுத்தர மாதிரி ஏதோ பக்கத்தில் இருக்க ஒரு முனிஸ்ட்ரேஷர் ஆசிரமத்தை ஆச்சாரியோட ஆசிரமத்தில் போய் அங்க போய் நிக்கிறது. அவ அந்த குழந்தைய கூட்டி இது பேச தெரியல, பால்மனம் மாறாத குழந்தை, இது என்ன கேட்டாலும் பதிலும் சொல்ல தெரியல. அதனால வளர்த்துட்டு வராவா, கொஞ்ச நாள் ஆனவுடனே அவளுடைய தபஸாலே இவன் ராஜபுத்திரன் தெரிஞ்சுக்கிறா. தெரிஞ்சுங்க அப்பா, நீ வந்து எங்களை மாதிரி இல்ல, நீ நாட்டை ஆளக்கூடியவன். அதனால ஒரு ராஜா எப்படி இருக்க வேண்டும் சொல்லிட்டு கத்துக் கொடுக்குற அந்த குழந்தைக்கு. ராஜா எப்படி நடப்பான், எப்படி கம்பீரமா நிற்பான், எப்படி வாழ் பயிற்சி வில் பயிற்சி பண்ணுவான் எல்லாம் சொல்லிக் கொடுத்து காலம் வந்த பிறகு அந்த குழந்தை கூட்டம் போய் அந்த ராஜ சமஸ்தானத்தை சேர்த்து, அப்பா உன் குழந்தைய அன்னைக்கு வழி தவறி வந்தானே அவன் தான், இவன் இப்ப இவன் இவன் இப்ப யுவராஜாவா இருக்கான்பா, நீ ராஜ்யத்தை சேர்த்துக்கோன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிற. அதை போலே வழித்தடம் மாறிப்போன இந்த ஜீவாத்மாவை, பெருமாளுக்கு சொந்தமான இந்த பந்துத்துவமுடைய இந்த ஜீவாத்மாவை, வழித்தடம் மாறி எத்தனையோ பிறப்பு பிறந்து பெருமாளிடத்தை நாம் போய் சேர முடியாத ஒரு சம்சாரமாகிய காலராத்திரியிலே தகிக்கும் அந்த வெயிலே தகிக்கும் இந்த ஜீவாத்மாவை ஆச்சாரியால் எடுத்து எது தத்துவம், எது ஞானம், எது பிரம்மம், எது அசித்து நமக்கு சொல்லி காட்டி, நமக்கு மேல இறைவன் ஒருத்தருக்கான் அவனுடைய சொத்துப்பா, அவனை போய் சேரணும்னா நீ உப்பா அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு அந்த அனுஷ்டானங்களை சொல்லி வச்சு, நமக்கோசரம் பரிந்து பெருமாளிடத்தில் பேசி, பிராட்டிட்டு புருஷகார பூதியான பிராட்டியிடத்தை உத்தரவு வாங்கிட்டு நமக்கு பெருமாளை காட்டி கொடுத்து, பஞ்சசம்ஸ்காரம் தாபசம்ஸ்காரமான பஞ்சசம்ஸ்காரத்தையும், சரணாகதி என்று சொல்லப்பட்ட அந்த பரண்யாசத்தையும் நமக்கு கடாட்சத்தோடைய பண்ணி வச்சு, இதற்கு மேல் உனக்கு இந்த ஜென்மாவுக்கு வேண்டுவதில்லைப்பா, இனிமேல் உனக்கு வேற ஜென்மா ஏற்படாது, ஏன்னா பெருமாள் உனக்கு கலங்கா பெருநகரான வைகுண்டத்தை அனுகிரகிக்க போறான் உன்னுடைய தேக அவசானத்தின் போது நம்ம சொல்லி காட்டி, நீ பெருமாள் வஸ்துப்பா, அதனாலே இந்த பரத்து பெருமாளுக்கு ஒப்படைன்னு சொல்லி கொடுக்குறா இல்லையா, அதுதான் ஆச்சாரியத்துவம். அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியாளுக்கு நம்மளால் ஒரு கைமுதலும் செய்ய வேண்டியதில்லை, நம்மளால் பண்ணவே முடியாது, பெருமாளாலையும் பண்ண முடியாது சுவாமி தேசிகன் சாதிக்கிற சகஸ்திரே சாரத்தில். இதற்கு மேல் நாம் இந்த லோகத்தில் வேண்டுவது என்ன சுவாமி, நல்லா படிச்சாச்சு, கல்யாணம் கார்த்தியாச்சு, பேரமேத்தி எடுத்த பிறகு உனக்கு என்ன, இந்த ஜீவனை பெருமாளிடத்து போய் சேரணும், அதாவது திரும்பி பிறக்காத வழிக்கு நித்த கைங்கரிய ஸ்தலமான அந்த வைகுண்ட லோகத்தை நாம் பெருமாளுக்கு நித்ய விபூதியிலே கைங்கரியம் பண்ணோன்றதுக்கு உண்டான சரணாகதை இங்கு ஆச்சாரியா நமக்கு பண்ணி வைக்கிறான். அதனாலே விராட்டிடத்தை கேட்கிறா, வேற ஒண்ணு நான் வேண்டுவதில்லைம்மா, நம்மாழ் சாதிச்சர் எம்மா வீட்டு திரமம் சப்பம் நின் சம்மா பாதவற்பு சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டு வரீரே அப்படின்னு. எம்மா வீட்டு திரமம் சப்பம் நின் செம்மா பாதவற்பு தலை சேர்த்து உன்னுடைய திருப்படியிலே என் சிறச வைக்கணும்ப்பா, வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை, ஏன்னா அன்னை ஆனைக்கு அருள் செய்தமையால் அப்படின்னு. ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே, கையினா கைமானம்னா யானை, அது துயர தீர்த்தி வைகுண்டத்திலேருந்து கிரடாரோடனா வந்து அந்த துயர தீர்த்தையே என்னுடைய கஷ்டத்தை நீ வந்து போக்கி உன் திருவடி எனக்கு தரமாட்டாயான பிரார்த்தனை வல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மாவடியேன் வேண்டுவதீரே அப்படின்னு முடிக்கிறேன் நம்மாழ்வார். அதாவது அடிமைப்பட்டேன் உனக்கு என் பாக்கியத்தாலடின்னு சொன்னார் ஆழ்வார். நான் உனக்கு தாசபோதன் அடிமைப்பட்டு விட்டேன், எதனால வந்ததுன்னா என் பாக்கியம்னர். நம் பாக்கியம்னா என்ன? அவாளாலே நமக்கு ஏற்பட்ட ஒரு சுகுத விசேஷமானது பெருமாளிடத்தை கொண்டு நம்ம சேர்த்துடுத்து இல்லையா, அதுதான் ஆச்சாரிய கட்டாட்சம் என்று சொல்லப்பட்டது. இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன், நீதான் எனக்கு மாதா, நீதான் பிதா, உனக்கு நான் கிங்கரனாகிறதுக்கு ஆசைப்பட்டு தேசிகைகி ஆச்சாரியனாலே பரதப்படம் பண்ணப்பட்டு நான் தேவருடைய கிங்கரன் ஆனேன். இதுக்கு மேலும் எனக்கு ஆசை ஒண்ணுமில்லை, ஏதாவது நீர் அனுகிரகம் பண்ண வேண்டி இருந்தா சொல்லும் தாதரிடத்துல தேசிகன் பிரார்த்தனை பண்றதா இந்த ஸ்லோகம் முடிவடைகிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.